Come on, here we go. Hello. Do you wanna know? Fasten your seatbelts, let's take off now. Oh, supernova. இது என்ன என்ன வானவி தீவா வோல்டேஜ் பூவா இதை எட்டி நின்று பார்த்திட நீவா ஏ ராஜா தூ ராஜா பா ராஜா பாரே பாபா நியூ ஏஜா நாலேஜா ராஜா லி போலே பாபா ஹே லெட் மீ டெல் யூ சம்திங் வான நோ ஏ ராஜா தூ ராஜா பா ராஜா பாரே பாபா நியூ ஏஜா Knowledge, Raja Li Bole Baba. Oh, Somalia, Angola, Tanzania, Uganda, Cambodia, Mongolia, Malaysia, Korea, Eurasia, Colombia, Bolivia, Guyana, Aruba, Romania, Armenia, Somalia. Oh my god, the world is red. To get this dream, you have a taste. Go around and you feel this way. Wanna give up at the end of the day. My heart lies in our land, my birth plan. To live there, don't wanna hate stand. Let it be my band, my own man. That'll give peace a real strong hand. Covering